அடுத்ததாக ஸ்ரீ குபேரராஜருக்கான அங்க பூஜை. இனிவரும் மந்திரங்களினால் புஷ்பங்கள் மற்றும் அக்ஷதைகளினால் அர்ச்சனை செய்யவும். ஓம் த்ரியம்பகாய நமஹ பாதௌ பூஜயாமி. ஓம் குஹ்யேஸ்வராய நமஹ குல்பௌ பூஜயாமி. ஓம் யக்ஷராஜ்ஞே நமஹ ஜானுனி பூஜயாமி. ஓம் தனதாய நமஹ ஊரு பூஜயாமி. ஓம் அஸ்வாரூடாய நமஹ கடிம் பூஜயாமி. ஓம் கோஷாதீஷாய நமஹ குஹ்யம் பூஜயாமி. ஓம் விசேஷஜ்ஞாய நமஹ நாபிம் பூஜயாமி. ஓம் பூர்ணாய நமஹ உதரம் பூஜயாமி. ஓம் ராஜராஜாய நமஹ வக்ஷஸ்தலம் பூஜயாமி. ஓம் சாந்தாய நமஹ ஹ்ருதயம் பூஜயாமி. ஓம் ராஜ்யதாய நமஹ ஹஸ்தௌ பூஜயாமி. ஓம் மணிக்ரீவாய நமஹ கண்டம் பூஜயாமி. ஓம் ஏகபிங்காய நமஹ லோசனே பூஜயாமி. ஓம் அனகாய நமஹ கர்ணௌ பூஜயாமி. ஓம் சோமாய நமஹ முகம் பூஜயாமி. ஓம் அலகாதீஷாய நமஹ சிரஃப் பூஜயாமி. ஓம் ஸ்ரீ குபேராய நமஹ சர்வாண்யங்கானி பூஜயாமி.